பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட, எனக்கு தாய்மடி கிடைக்குமா. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, ராசாவே வருத்தமா, மனசுக்குள்ள காத்தாடி